மாமிசத்தூள்கள் பரப்பதுவோ கடவுள் பேரில் இங்கு போர்கள் போர்களில் மனித கதை முடிந்து போகாதா மனித தீர்ந்து வீட்டில் வணங்க யாரும் இன்றி கடவுள் கதை முடிந்து போகாதா ஐயதோ என்ன கொடுமை கொடுமை இது அம்மவோ இதன் முடிவு முடிவு எது ஜனகணமன அதிநாயக ஜய தலைகளை இடுக்கிற தலைகளை எடு வானம் உடைகின்றது இன்னொரு நாட்டில் இலை விழுந்தாலும் இந்திய கண்தான் அழுகின்றது அகிம்சை பேசுகின்ற மனித கூட்டம் இது அம்பு பில்லனுக்க அறியாதா பண்ணை காத்த சொந்த உயிரும் கொடுக்கும் பிற உயிரும் எடுக்கும் இது தெரியாதா